ಶ್ರೀಮದೇ ಶ್ರೀವರಾಹ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ರಂಗರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ ಶ್ರೀಮದ್ ವೇದಾಂತ ಗುರುಜಾರಂಗಿನಿನ್ನತವಾರಂ ತತ್ಸಂಪ್ರಾಪ್ತಾಹಮಾಂತತ್ಪದ್ಯಮನಗಣಂ ಚಿಟ್ಟತಾಪೂರ್ಣಮಗ್ರ್ಯಂ ಶ್ರೇಷ್ಠಶ್ರೀರಂಗರಾಮಾನುಜ ಮುನಿಹರುಣಾಲಬ್ಧಮೋಕ್ಷಾಶ್ರಮಂತಂ ಸತ್ವತ್ಸಂ ಶ್ರೀವರಾಹಂ ಇದಿವರಿಮನಗಂ ದೇಶಿಗಂ ಸಂಶಯಾಮಿ ವೇದಾಂತ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನಿಂದ ಗೃಭಾತ್ಮೋದಂ ತತ್ಪಾದಯತ್ನ ಸರಸೀರಿತ ಭೃಂಗರಾಜಂ ತ್ರಯ್ಯಂತಯತ್ಮಗತ ಭೂರಿ ಪರಿಶ್ರಮಂತಂ ಶ್ರೀರಂಗ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನಿಂ ಚರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಶ್ರೀಮತೇ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ಬಹಪದೇ ಬಾಹ್ಯಹಾನಾಯ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ಬಗುಡಭೂಷಣ ಮಹಾದೇಶಿಗಾಯ ನಮಃ ಶ್ರೀರಂಗನಾಯಕೀ ನಮಃ ಶ್ರೀರಂಗನಾಥ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ ಶ್ರೀರಂಗನಾಥ ದಿವ್ಯಮಣಿ ಪಾದಿಕಾಭ್ಯಾನ್ ನಮಃ ಶ್ರೀತರಂಗ ಮಹಾನಂದಿನಿ ಹೇಮಾಬ್ಜ ನಾಯಿಕಾ ಸಮೇತ ಶ್ರೀದೇವನಾಥ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ. ಭಾಗತಾಳುಕ್ಕು ಅನೇಕ ವಿಧತ್ತಿಲೇ ಅನೇಕ ಕೋಟಿ ನಮಸ್ಕಾರಗಳು. இதுகாரும் சுவாமி தேசிகனுடைய அற்புதமான கிரந்தமான பாதுகாப்பு கஸ்திரம் அனுபவிச்சிருக்கோம். இன்றைய தினம் கடைசி 8 ஸ்லோகங்கள் மட்டும் பல பத்திலே பாக்கியாயிருக்கு. 1000 ஸ்லோகங்கள் பர்யந்தம் யதாசக்தி ஆச்சாரியாளுடைய வியாக்கியானங்களை கொண்டு அடியன் மந்தபுதிக்கு பட்ட விஷயங்களை மட்டும் ஆஸ்திகாலிட்ட இந்த 1000 ஸ்லோகங்கள் பர்யந்தம் விஜாபனம் பண்ணியிருக்கேன். 1001வது ஸ்லோகம் பல பதிதி அற்புதமான ஸ்லோகம். இது ரங்கதுரீண பாதுகேத்வம் சுதிலக்ஷ்யன சகஸ்தஜோ விவிருஷ்டா சபலம் மம ஜன்மதாவதே தத் எதிகாசாஸ்ய மத பரம் கிமே தத் அப்படின்னு சாய்க்கிறேன். இதுல விஷயம் என்னன்னா, பாதுகையே உன்னை ஸ்தோத்திரம் பண்றதான ஒரு வியாஜம். அந்த ஸ்தோத்திரம் பண்றதுனால உன்னை பற்றி ஒரு ஆயிரக்கணக்கில் என்னை நீ நினைக்க வச்சுட்ட. இதனால எனக்கு என்ன ஏற்பட்டதுன்னா பிறவி பயன் ஏற்பட்டது அப்படின்னு சொல்ற. இனிவரும் காலங்களில் இந்த ஜென்மால இந்த லோகத்தை நான் பெற வேண்டியதும் பிரார்த்தனை செய்ய வேண்டியும் எனக்கு வேறெந்தும் விஷயம் விஷேகா நாஸ்தி அப்படின்னு சாய்க்கிறேன். இந்த லோகத்தில எல்லாம் சங்கல்ப மாத்திரத்திலேயே நிர்வகிக்கும்படியான பிரபாவம் உள்ள பகவானுடைய பாதுகையே, நாடும் இந்த தேசிகன் அடியேனும் உன்னுடைய அனுகிரகத்தாலேயும் உன் விஷயமாக சங்கல்பிக்கப்பட்டதான இந்த சகச ரூபாவன பாதுகா சகசம் இது பண்ணிருக்க. அது நான் வந்து முடிஞ்சது மாத்திரம் இங்க இல்ல. அதுல என்ன சொல்றனா, பாதுகே பாதாவணி பாதவணி பதத்ரானே பதரக்ஷே பாதரக்ஷே சரணத்ராணாயி ஹரிபாதுகே சௌரி பாதுகே ராகவ பாதுகே ரகுபுங்கவ பாதுகே மணி பாதுகே காஞ்சன பாதுகே ரத்ன பாதுகே எல்லாம் பாதுகையை வந்து வேறு வேறு விதமான நூத்தன அற்புத பதங்களை போட்டு சுவாமி தேசிகன் கொடுத்திருக்கேன். அதுல இப்படி பலவாறாக இந்த பாதுகையினுடைய திருநாமங்களை தனியாகவும் பகவானோடு சேர்ந்தும் 1000 தடவைகளுக்கு மேலே அந்த சுவாமி தேசிகன் அவருடைய திருவாக்களே கீர்த்தனம் பண்ணியிருக்க. அது மட்டுமில்ல, இந்த பாதுகைய சோத்திரம் பண்ணுவதனாலே பாதுகையுடைய சொரூபரூப குண விபூத்தியாதி அந்த பெருமைகள் எல்லாத்தையும் ஆய்ந்து ஆராய்ந்து பார்த்து 1000 பிரகாரங்களாக சொல்லி உன்னை நான் வாயார வாழ்த்தினேன் அம்மா அப்படின்ட்டு விஜ்ஞாபனம் பண்றே சுவாமி தேசிகன். இது எப்படி சாத்தியம்னா, அவருடைய பரம அனுகிரகத்தாலே மட்டுமே சாத்தியமாச்சு. என்னுடைய இந்த ஜென்மம் சபலமாச்சுமா, மறுபடியும் ஜென்மத்துக்கு ஒரு காரியமில்லாதவரை முற்றிலும் சபலமாகிவிட்டேரே என்று அப்படின்னு சாய்கிறேன். இப்படி இந்த ஸ்லோகத்துல உன்னுடைய அனுகிரகத்தாலே தான் ஆயிரம் பாசுரம் என்னால பேச முடிஞ்சதம்மான்னு தேசிகின் திருவுள்ள பத்தியாரு. அடுத்தது 1002 ஸ்லோகம். மாதஸ்வரூபமிவ ரங்கபத நிவிஷ்டம் பாஜாமசீம நிபதாவனி வைபவம் தே மோகாதபிஷ்டு தபதோ மம மந்த புத்தே பாலச்ச சாகசமிதம் தஜஜா சகோதாக சகேதாக தஜஜா சகேதாக. அற்புதமானது. இந்த பாதிரியுடைய ஸ்வரூப ரூப குண விபூதி ஐஸ்வர்யம்னு சொல்லலாம். இந்த பெருமையானது பகவானுக்கு போல இவளுக்கும் இருக்கு. மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாத வைபவங்களா எல்லாமே இருக்கு. நான் வந்து உன்னை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும்னு ஒரு ஆசை, அதனாலே நான் அறிவிழந்து நீ எவ்வளவு பெரிய கருணா சாகரம், நான் மந்தமதி படைச்சவன் அம்மா, அல்ப புத்தி உள்ள குழந்தை வந்து தங்கள் சக்திக்கு கவனிக்க முடியாமல் ஒரு சாகசமான காரியங்களை இறங்குவது போல ஒன்ன ஸ்தோத்திரம் பண்றேன்னு பிரதிஜம் பண்ணிட்ட. யாராலையுமே எவ்வளவான ஆயிரக்கணக்கான கோடி சகச கிரந்தங்கள் பண்ணாலும் உன்னுடைய பிரபாவத்தை சொல்லி முடிக்காது. உன் பெருமையை பத்தி ஒரு 1000 ஸ்லோகத்தாலே சொன்னது உன் பெருமைக்கு குறைவுதான் என்னாலே. எத்தனை கோடி ஸ்லோகம் பண்ணாலும் உன்னுடைய பெருமையை சொல்லி மாறாது. சொல்லினால் தொடர்ச்சி நீ சொல்லப்படும் பொருளும் நீ, சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற சோதினி, சொல்லினால் படைக்க நின் படைக்க வந்து தோன்றினா சொல்லினா சுருங்க நின் குணங்கள் சொல்ல வல்லறேன்னு திருமேஷபுரான் சாட்சியது பெருமான் விஷயமாக. யதோபாதோ நிவர்த்தந்தேன்னு சொல்லிட்டு வேதம் வந்து பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றேன்னு போச்சு, முடியலன்னு திரும்பி வந்துருத்து. அதனாலே அவனுடைய குணங்களை யாராலும் சொல்ல முடியாது. அதை போலே அத்ராபி பாதகையினுடைய வைபவத்தையும் பெருமையும் எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணாலும் பேசி மாடாதுமா, நான் மந்தமதி படைச்சவன், உன் பெருமையை சின்ன வாயால பேச வந்துட்டேன், என்னால முடிந்த அளவுக்கு 1000 தான் பேச முடிஞ்சது, 1000 பண்ணி உன் பெருமையை நான் குறைச்சுட்டேன்னு தன்னை வந்துக்கிறேன் சுவாமி தேசிகனதுல. பாருங்க சுவாமி தேசிகனே அப்படின்னா நம்ம எல்லாம் சொல்லும் பாதுகேன்னு வாயத்தான் சொல்றதுக்கு மட்டும்தான் நம்ம யோகியதை இருக்கு. ஒரு அக்ஷரம் ஏத முடியுமா சுவாமி ஏதுனா மாதிரி இல்லையா? அதனாலே எம்மா நீ கிருப பண்ணி உன்னை நான் குறவுபடுத்திட்ட, நீ மகா அவசாரத்தை நீ என்ன பண்ற, உன் தயையினாலே ஒரு மாதா மாதிரி, ஒரு அம்மா எப்படி குழந்தை மன்னிப்பாள மாதகான்னு ஸ்லோகம் ஆரம்பிச்சிருக்க, அது மாதிரி ஒரு அம்மா மாதிரி ஒரு குழந்தையுடைய தப்பை எப்படி ரட்சிப்பாளோ மன்னிப்பாளோ அதே மாதிரி ஏதோ இந்த குழந்தை என் பேருக்கு பிரேமத்தாலே பாடிட்டான், அதனால குற்றமின்றி குணம்பருக்கு குருக்களுக்கு அனுகூலராயின்னு சொன்னார் பெரியாழ்வார். என் குற்றத்தை பார்க்காம அதுலக்க நிறைய மட்டும் உன் ஸ்தோத்திரம் பண்ணா, உன் குழந்தை ஸ்தோத்திரம் பண்ணான் என்ற வாத்சல்யத்தாலே பார்த்து நீ திருவுள்ளம் உகக்க வேணும் என்று சுவாமி தேசிகன் வந்து அந்த ஸ்லோகத்தில் சாய்கிறார். அடுத்தது ஏனாம பக்தி நியதா கவயோ மதன்யே மதஸ்துவந்தி மதுசூதன பாதுகேத்வாம் லப்யே குணாம்ச விநிவேசிதமானசானாம் தேஷாமகம் சுபகுமான விலோகிதானி. சபகுமானம் சுபகுன்னு சொல்லிட்டேன், சபகுமானம். இப்படி இந்த என்ன சொல்ற அப்படின்னாக்கா இல்ல, அம்மா தாயே பாதுகையே என்னை விட உன்னிடத்துல அதிகமான பக்தி கொண்ட கவிகள்லாம் இருக்கா, உன்னை வந்து அவனெல்லாம் சுத்தி ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவா இருக்கா, அவர்கள் வந்து உனது வாத்சல்யத்தை மிகவும் புகழ்ந்து பேசக்கூடியவா உள்ள யோகியதையோட இருக்கா, அப்படி இருக்கிறவாளுடைய அந்த கவிகளுடைய கடாட்சம் நிறைந்த பார்வையை நான் அடைய வேண்டும், அவளுடைய அந்த ஆச்சார ஸ்தானத்திலேருந்து முன்னாடி அவ உன்னை பத்தி பேசினாலேமா அவளுடைய அந்த கிருபா கடாட்சமானது என் மேலே விழ வேண்டும் அப்படின்னு சாய்க்கிற. அதாவது மகாகவிகள் அவ உன்னை பத்தி நிறைய பாடியிருக்கா, உனகா நானும் உன்னை பத்து பாட வேணும் அப்படின்னாக்கா அவளுடைய கடாட்சம் எனக்கு வேணும். ஏன்னா அவ ஏற்கனவே உன்னை ஸ்தோத்திரம் பண்ணிருக்கா இல்லையா, என் விஷயத்திலும் உன்னை பத்தியே இந்த பிரபந்த விஷயத்திலும் தங்களுடைய அங்கீகாரமும் ஆதாரமும் கௌரவம் தோற்றும்படி என்னை குளிர கடாட்சிக்க போகிறார்கள், அந்த கடாட்சத்தை நான் பெற வேண்டும் என்று அது பெறுவது நிச்சயம்னே சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அதான் சுவாமி முன்னாடி இருந்த ஆச்சாரியாளுடைய கண் திருஷ்டி கடாட்சம் பட்டதுன்னா நம்மளால சாதிக்க முடியாத விஷயங்கள் இந்த லோகத்திலே எதுவும் கிடையாது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சாதிச்சுன்னு வர சுவாமி தேசிகன் அடுத்த ஒரு ஸ்லோகத்தை என்ன சாய்க்கிறேன்னா, சங்கரிஷயந்தி ஹிருதயானி அசதாம் குணாஞ்சே சந்தஸ்து சந்தமபின வதயந்தி தோஷாம் தத்ரங்கநாத சரணாவலிதே ஸ்துதீனாம் ஏகாபரம் சதசதோகோ இக சாட்சினீத்வம் அப்படின்னு. கவிஞர்கள்லாம் அல்லாதவா இருக்காளே, கவி கவித்துவம் இல்லாதவா இருக்காளே, சத்துக்கள் குற்றங்களை ஒதுக்கி குணமே காண்பர். கவிஞர் அல்லாமல் கூட சத்துக்கள்லாம் பார்த்து குணத்தை மட்டும் பார்ப்பா, அசத்துக்களா இருக்கவா என்ன பண்ணுவா நல்ல விஷயங்கள்ல உள்ள நல்லதை விலக்கி குற்றமே காண்பர். அதாவது குற்றம் என்று குணம் பெருக்கினா எத்தனை யுகமா பண்ண பாவங்களை பெருமாள் கணிசியாமல் நமக்கு அனுகிரகம் பண்றார். அதை போலே ஹே பாதுகா தேவி, கவிஞரா இருக்க கூடுவா எங்கிட்ட குற்றம் இருந்தாலும் குற்றத்தை தள்ளித்து குணத்தை பாப்பா. இந்த குணவானா இல்லாதவா இருக்காளே, அவ வந்து நல்லதை தள்ளது இவன் குற்றம் பண்ணான்னு குற்றத்தை மட்டுமே பாப்பா. ஆனா நீ என்ன பண்ண, ஒரு ஜட்ஜு மாதிரி உக்காண்டு நியாயஸ்தலத்துல உக்காண்டு நீ என்ன பண்ணணும்னா மத்தியஸ்தமான் என்று என்னுடைய குணங்குற்றங்களை ஆராய்ந்து எது நல்லது கெட்டது நீ சொல்லணும் அம்மா அப்படின்னு. இதெல்லாம் உன்னுடைய என் பேர்ல இருக்கக்கூடிய வாசல்யத்தாலே நடக்க வேண்டும் சொல்லிட்டு சுவாமி தேசிகன் வந்து சாய்க்கிறார். இதை நீயே தான் தீர்மானிக்க வேண்டும், நீதான் சாட்சி பூதை. உன்னை பத்தி நான் பாடுறேன், எனக்கு நல்லது எது கிட்டது எதுன்னு தெரியாதுமா, அதனால நீனே வந்து இது எது அனுகூலம் எது பிரதிகூலம்னு பார்த்து ஒரு நியாயத்தராசில நீனே அமர்ந்து கொண்டு எனக்கு விஷயம் சொல்ல வேண்டும். அதாவது லௌகீகமா வைதீகமா ஒரு சத்விஷயத்துல குணதோஷங்களை தீர்மானிக்க வேண்டும்னா அதை வந்து பகவான் வந்து சதாச்சாரியால் இவருடைய திருவுள்ளத்தால் தான் அறிய வேணும், அந்த ஸ்தானத்துல நீ ஆச்சாரிய ஸ்தானத்தை இருக்கேமா, அதனாலே நீயே எனக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் தரணும்னு சொல்ற. அடுத்தது இன்னொரு ஸ்லோகம், இத்தம் பமேப நிஜகேலி வசசாம் அகாஷீஹி இக்ஷ்வாகுநாத பத பங்கஜோரனன்யா ஸ்வீயம் பதாபரி மயா சுமஹத்ரிசத்ரம் சீதேவதேவி சகஜேன கவிஸ்வரேன அப்படின்னு. 1005வது ஸ்லோகம். இதுல வந்து சுவாமி தேசிகனுடைய ஸ்துதியை இந்த பாதுகாச கஷ்டத்தை அங்கீகரித்து திருவள்ளுவகந்து ரொம்ப பிரசன்னையாய் இந்த பாதுகாதேவி நிற்கிறா, நம் குழந்தை நம்மளை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணிருக்கான் அப்படின்னு பாதுகைக்கு திருவுள்ளம். இந்த ஸ்தோத்திரத்துல தோஷங்களுக்கு பிரசக்தி எங்கே இருக்கு, அவள் திருவுள்ள முகந்துட்டா தோஷமே கிடையாது. இது ஏதோ நாயமோ அவளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன்னு நான் நினைச்சிட்டு இருக்க, அது தப்பு, இது என்னுடைய பாபம் பிரமம், நான் பண்ணிட்டேன்னு ஒரு பிரமம் எனக்குள்ள. இந்த ஸ்தோத்திரத்துக்கு உண்டான விஷயம் யார், இது செய்தது யார் அப்படின்னா அனன்யா ராகவே நாகம் பாஸ்கரேன பிரபாயதான்னு சொன்னார். அதாவது இந்த ராமனை தவிர வேறு ஆசிரியம் இல்லாதவளும் சூரியனை விட்டு அவன் காந்தி பிரியாதது போல ராமனை விட்டு பிரியாதவளாய் ஸ்ரீராமனை போன்ற பிரபாவம் உள்ளவளுமான சீதாதேவியானவள் இருக்கா இல்லையா? காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயாக சரிதம் மகத் அப்படின்னு சொன்னார் ஆதிகவி. அப்படியெல்லாம் விளங்கும்படியான ஸ்ரீமத் ராமாயணமாகிய அந்த ராமனுடைய விஸ்தாரமான சரிதத்தை உடல் பிறந்தவனாய் கவிசிரேஷ்டன் ஆதிகவியான வால்மீகி பகவான் அவனை கொண்டு செய்வித்தது போலே ராமச்சரிதத்தையும் சீதாச்சரிதத்தையும் நீ என்ன பண்ண, என்னை வியாஜமாக கொண்டு சுவாமி தேசிகனை வியாஜமாக கொண்டு இந்த பாதுகாசகசம் என்ற பாதுகையினுடைய பெருமை பெருமையை பறக்க சாற்றக்கூடியதான காதா சகசிரம் அந்த ஸ்லோகங்கள்ல ஒரு திவ்ய பிரபந்தமாக நீனே செய்வித்துக் கொண்டாய் அப்படின்னு தேசிகன் சாய்க்கிறார். என் நெஞ்சத்துள்ளிருந்து இங்கிருந்தவை நூல் இவமொழுந்து வண்ணஞ்சத்திரேனியனை மார்பிடந்த வாட்டாற்றான்னு சாய்ச்ச சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே. இந்த பரவாசுதேவன் நிசும்மரூபியாயிருந்து உள்ளேந்து பேசுறான் திருவாய்மொழிய, அவன் பேச பேச ஸ்வயமேவ வார்த்தானா மம்ம முகாது ஆகச்சந்தி, அதுவே திருவாய்மொழியா வர்றது அப்படின்னு சொல்ற. அதே போல என்னுடைய வாயில நீதான் உட்கார்ந்து பேசியிருக்க, என்னை வச்சு உன் பெருமையை நீ பேசியிருக்கம்மா, என்னுடைய சாத்தியம் லவலேசம் அப்படி நாஸ்தி அத்திர அப்படின்னு சாய்கிறார் சுவாமி தேசிகன். அப்படி நான் பேசுவதற்கு நீயே காரணம், ஒரு விளையாட்டு குழந்த, என்னை வச்சு நீ உழுவோ பெரிய விஷயத்தை சாய்ச்சிருக்கியேம்மா, அமுத பிரவாகமா கொண்டு கொட்டிட்டியே அப்படின்னு பாதுகாதேவனுடைய கருணையை வந்து சுவாமி தேசிகன் வந்து ரொம்ப வந்து கொண்டாடுற. அடுத்தது இன்னொரு ஸ்லோகம், 1006வது ஸ்லோகத்தை என்ன சாய்கிறேன்னா, இந்த சகஸ்ர ஸ்லோகம் 1000 ஸ்லோகம் பாதுகேடு ஸ்லோகம் இதனால் வந்து இயற்றத்துக்கு பண்றதுக்கு ஸ்ரீ ரங்கநாதன் சன்னதியிலே நியமனம் கேட்டாச்சு. அந்த சமயத்துல எம்பெருமானை ஆராதிக்கக்கூடிய அர்ச்சகாமுக்கேன என்னுடைய சிரசிலே ரொம்ப நாழி இந்த ஸ்ரீ ஷடகோபத்தை ஏழ பண்ணி எனக்கு நியமனம் கொடுத்திருக்கா, அது வந்து அங்க சபையில எழுதியிருந்த எல்லாருக்கும் நன்றா தெரிந்த விஷயம். அதையும் தவிர அச்சாவதாரத்தை வந்து பெருமாள் அர்ச்சகாள் முகமாகத்தான் நியமங்களை வெளியிடுவான்னு பெரியவா நியமனம் சாஸ்திரம் அது, அதுவும் பெரியவர் அறிந்தது. அதனால ஸ்ரீ ரங்கநாதன் எதற்காக வந்து அந்த சமயத்தில் அர்ச்சகாலை கொண்டு என் திரசிலே ஸ்ரீ ஷடகோபத்தை இந்த பாதி எழுந்துள்ள பண்ணா செய்தார் அப்படின்னா, உன் மூலமாக எனக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணும்படியான திவ்ய ஞானத்தையும் வாக்கையும் கொடுப்பதற்கு அப்படின்னு தேசிகன் திருவுள்ள பத்தியார். இது சில திஷ்டாந்தத்தை சாய்ச்சாருது. என்னன்னா, முன்காலத்துல துருவன் இருந்தானே, அங்க பெருமாள் வந்து அந்த குழந்தையின் பக்திக்கு உகந்து பிரத்யமானது அந்த குழந்தை பெருமாளை கண்டு ஆனந்தித்தான். ஆனா சொல்லுவதற்கு வார்த்தை இல்லை, என்ன என்ன சொல்லி பெருமாள் நான் ஸ்துதிப்பேன் அப்படின்னு சங்க பிராந்தேன கோவிந்தஸ்தம் ஸ்பர்ச கிருதாஞ்சலிம்னு பெருமாள் தன்னுடைய கையிலே இருந்த பாஞ்சஜன்யத்தாலே அவன் முகத்தை தடவி கொடுத்த அப்போ திவ்யஞானம் உண்டாகி அவன் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணான்னு சொல்லுக்கு. அதை போல எனக்கு என் சிறுசிலே ஸ்ரீ ஷடகோபத்தை நீ சாதித்தவுடனே அம்மா உன்னை பற்றி பேசுவதானது எனக்கு எளிதானதுன்னு சாய்க்கிறார். பெரியவர்களெல்லாம் இந்த உண்மை உள்ளபடி அறிந்து அப்படியே இந்த பிரபந்தத்தை கௌரவிக்கணும், இந்த பாதுகாசகத்தை பெரிவாளெல்லாம் படிச்சு கேட்டு கௌரவிக்கணும். இது ஆதரித்து இந்த பூமியிலே வந்து வேதத்துக்கு சமமாக பாவித்து ஸ்ரத்தையாதேயம் பக்தியுடனே நித்திய பாராயணத்துக்கு வச்சுருவான்னு தோன்றது. இது ஒன்னு அனுகிரகம் அம்மா. பெரியோர்களுடைய அனுஷ்டானத்திற்கு பிறகும் இந்த பிரபந்தம் உன்னாலே ஏற்பட்டது. இது எல்லாரும் கொண்டாட வேண்டும் அப்படின்னு பாதுகேட்ட சுவாமி தேசிகன் வந்து பிரார்த்திக்கிறார். அடுத்தது 1007 ஸ்லோகம். இதுல என்ன சாதிக்கிறேன்னா, ஹே ஜனங்களே, இந்த லோகத்த ஜனங்களே, உங்களுக்கு பாதுகையின் மீது பக்தி இருந்தால் உங்களோட திருவுள்ளத்தில் இந்த பாதுகா சகசத்தை நிறுத்தி எப்போதும் மனச வந்து நிலையாக இருக்க செஞ்சுங்கள் அப்படின்னு சொல்ற. அப்படி இல்லை என்றாலும் அளவற்ற சொல் அமிர்தமாய் அருவி போல் கொட்டும் இந்த கிரந்தத்தை நீ என்ன பண்ணணும்னா, நல்ல விஷயத்தை அறிவுள்ள எவரும் ஆதரிக்காம இருக்க மாட்டா அப்படின்னு சொல்ற ஸ்லோகத்தில், எதிஸ்பீதா பக்தி பிரணயமுக வாணி பரிபணம் பதத்தான ஸ்தோத்தம் ஹிருதி பிரதிபித ரங்கக்ஷிதிபிருதா நிருன்மாதோ யத்வா நிரபதி சுதா நிஜரமுச்சோ வாசோ பங்கீரதாக ந கதமனு ருத்தே சகுதயான்னு போட்டார். அத கதமனு ருதந்தே ருந்தே சகுதயா. இதுல வந்து ஜனங்களுக்கு பரமஹிதத்தை சொன்னார் இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன். அதாவது இந்த பாதுகாச ஸ்தோத்திரம் அவதாரமான பிறகு வேதத்திலே உள்ள சூக்ஷமான விஷயங்களும் பாதுகையின் பெருமையும் பேசிருக்கு. ராமாவதார கதைகள் கிருஷ்ணாவதார விசேஷங்கள்லாம் சொல்லியிருக்கார். பாதுக பிரபாவம் பறக்கவே பேசப்பட்டதுன்னு தெரிஞ்சின்றோம். வேதத்திலே வந்து சூக்ஷமாக காட்டப்பட்ட ஸ்ரீ பாதுகையே நமக்கு பரம பிராபிய பிராபகம். அடையும் வழியும் அடைகின்ற பொருளும் ரெண்டுமே பாதுகதான்னு கேட்டுருவோம். அதையே நாம் வந்து அனன்ய பரமாக கதியேறில்லை நின் அருளல்லதனக்கு நிதியே அப்படி என்று நாம் பற்ற வேண்டும்னு அர்த்தத்தை நமக்கு விஸ்தாரமா பாதுகா சகசத்தை சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க. அதனாலே பாதுகளிடத்தில் எவன் ஒருவன் விசேஷ பக்தி கொண்டு உள்ளானோ அவனுக்கு எந்த கஷ்டமும் வராதுன்னு சாதிக்கிறார். மேலும் ஜனங்களுக்கு பாதிகள் விஷயத்திலே பக்தி மேலும் விசேஷமாக விருத்தி அடைவதற்கும் இந்த உத்தமமான ஸ்ரீ ரங்கநாத பாதுகா சகசிரத்தை நன்றாக மனனம் பண்ணி உரு போட்டு பிழையின்றி எப்போதும் மனசிலே தரியுங்கள்னு சொல்றார். இதுவே பரமஹிதமாய் இந்த மக்களுக்கு இருக்கு, பரம பலமாயிருக்கு, பரம க்ஷேமத்தையும் மங்களத்தையும் கொடுக்கும் இது. மேலும் ஆச்சாரியர் ஸ்ரீமத் பாக்கூர் ஆண்டவன் வியாக்கியானத்தில் என்ன சாகிறார்னா, ராமாயணம் போலேயே இந்த பாதுகா சகஸ்ரத்தையும் காதாலே ஒரு தடவை நம்ம கேட்டுட்டா சாமானிய அறிவுடையவாளும் இது அர்த்த ரசத்தை அறிய முடியாது. கடினமான சம்ஸ்கிருத பதங்களுக்கு சாமான்யமா இருக்கிறவாளுக்கு தெரிஞ்சுக்க முடியாது, அது பரவாயில்ல. அதனால் இதை காதால கேட்கும் போதும் காதுக்கும் நம்முடைய வாக்குக்கும் இனிமையான சப்த ரசத்தின் அழகை கண்டு ஆஹா இப்படி அற்புதமா இருக்கே அப்படின்னு தெரிஞ்சுண்டு அதுக்காவான் இந்த சோத்திரத்தை நாம் நொற்று பண்ண வேணாமா, ஒரு ஸ்லோகமான தெரிஞ்சுக்க வேண்டாமா, இந்த லோகத்தில் தேசிகள் சமப்பட்டு எழுதியிருக்கிறேன்னு சொல்லிட்டு பாதுகா ஸ்துதியாக நம்ம ஒரு ஸ்லோகமான தெரிஞ்சுக்கணும். அந்த ரசஞான உடையவர்கள் பாதுகையிட்ட பக்தி இல்லாவிட்டாலும் அளவில்லாத அமிர்த வெள்ளம் பிரவாகமாக இந்த அழகான சப்த ரசனத்தை காட்டிலும் மேலான அத்தசுவாரங்களை கண்டு இதை விட முடியாது. அவ்வளவு அர்த்தம் இருக்க, ரசம் பொருள் அர்த்தம் இருக்க அப்படின்னு அர்த்தத்துக்கோசரமான சேவிக்கணும். காதுக்கு இனிமையா சப்தரசனம் கண்டு வேடிக்கையா பொழுதுபோக்குறவாழ்க்கால இன்பமாக பொழுதுபோக்க வேண்டும் என்று அபியாசம் பண்றவாளுக்கும் இது வந்து என்னன்னா, நெருப்பானது தன் சுவாவத்தாலே தொட்டுதான் அது பொழிச்சிடும். அது போல அனிச்சயாமி சம்சுட்டோ தகத்வேபகி பாவகான்னு சொன்னான். அறியாமலே இச்சை இல்லாமலே தொடப்பட்டாலும் நெருப்பானது தன் சுவாவப்படி சுட்டுடும் கொளுத்திடும். அந்த நியாயத்தாலே இந்த பாதுகையினுடைய சுவாபாவிகமான மகிமை, இயற்கையா இருக்கக்கூடிய பாதுகையுடைய கருணை தயை, அதனாலே இந்த பாதுகா சகஸ்ரத்து அனுசந்தானத்தாலே பாதுகா பக்தி அடைந்து இந்த லோக மக்களுக்கு அபிலட்சிதங்களான அவ விரும்பக்கூடியதான க்ஷேம பலங்களையும் பெற்று கிரமேணு பரம ஸ்ரேயஸையும் அவளுக்கு அனுகிரகம் பண்ணும் அடைந்துடுவான்னு சொல்லிட்டு நம் ஆச்சாரியர் விஸ்தாரமான ஒரு வியாக்கியானம் இந்த 1007 ஸ்லோகத்துக்கு சொல்லியிருக்கார். இந்த இடத்துல எல்லாம் எல்லா விஷயத்தையும் கொடுக்கும், தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, விருப்பப்பட்டோ விருப்பப்படாமலோ, அர்த்தம் மனசுல வந்தோ அர்த்தம் மனசு வராமலோ, எவனொரு வந்து பாதுகாசகஸ்தரி காதாலையோ வாயாலையோ கேட்டு பேசறானோ அவனுக்கு வந்து பரம சுகிருதங்களும் ஏற்படும் அப்படின்னு ஆச்சாரியன் அந்த ஸ்லோகத்தை வந்து ரொம்ப விஸ்தாரமா சாதிக்கிறார். அடுத்தது இறுதியான மங்கள ஸ்லோகம், ஜெயதி யஜிராஜ சூக்திஹி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகாயுகலி ததுபயதனா ஸ்திருவேதீம் அவஞ்சயந்தோ ஜயந்தி புவி சந்தகா அப்படின்னு போட்ட. இதுல முதல் ஸ்லோகமாது சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஜ சரணத்ரான சேகராகான்னு சொன்னார். இங்க ஜெயந்தி புவி சந்தகான்னு முடிச்சிருக்கார். அதனால இது வந்து அந்தாதி தொகை போல இந்த ஸ்லோகத்தை முடிச்ச பிறகு புனகா சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஜ சரணத்ரான சேகராக ஜெயந்தி புவனத்ரான பதபங்கஜ ரேணகவா அந்த ஸ்லோகத்தை வந்து முதல்ல புனகா சொல்லணும்ட்டு பிரார்த்தனை இதுல. அதனால தேசிகன் அப்படி அந்த பதத்தை அமைச்சிருக்க. இதுல என்ன சொல்ல வரேன்னா, யதிசிரேஷ்டரான பாஷிகாருடைய அதாவது நம்முடைய மோட்சத்துக்காக பிரயத்தனம் செல்லியும் முமுட்சுக்கள் உள்ள ரொம்ப ராஜாவான பிரதான நாயகர்களான ஆழ்வார்கள் சதாச்சாரியார்கள் அந்த கிரந்தங்கள் அவருடைய கிரந்தங்கள் வேதாந்த பிரச்சாரங்கள் எல்லாம் திருவாயுமொழி சித்தித்ரியம் ஆலவந்தாசாட்சி சித்தித்ரியம் கீதா சங்கரகம் கீதா பாஷ்யம் கத்யத்ரியம் இப்படி ஸ்ரீபாஷ்யம் போன்ற பல முதலான கிரந்தங்கள் ஜெயிக்கிறது வேதவிருத்தங்களான குமதிகளுடைய பாக்கிய குருதிஷ்டின்னு சொல்லுவா. அவள கிரந்தங்களை அப்பிரமாணம் காட்டி தலையெடுக்காம நம்ம ஆச்சாரியால் பண்ணிட்டா இவைகளை வந்து சத்பிரமாங்களாகவும் சர்வ பரிகிராசியங்களாகவும் எல்லா காலத்துக்கும் மேமை பெற்று விளங்கத்தக்கன யாரு நம் ஆச்சாரியால் பண்ணது அப்படின்னு சொல்ற. ஜெயத்தின்னு மங்களம்னு ஒரு அர்த்தம் கொடுத்து இந்த பாதுகாசகத்து தலைக்கட்ட எதிராஜ சூக்திகி ஆச்சாரியர் நடுநாயகமாக விளங்கும் பாஷிகாருடைய சூக்திகி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகாயுகளி பகவான் ரங்கநாதனுடைய பாதுகைக்கு மங்களம்னு சொல்றார். அதே போல இந்த எப்படி வந்து சிறிய திருவடி திருவடியானவர் ஹனுமான் லங்கையிலே வந்து துஷ்டபாப ராட்சச கணங்கள் நடுவில் நின்றிருந்து சக்கரவர்த்தி திருமணுடைய வீரிய தைரிய சௌரிய பராமரிப்புகளை நினைச்சு பேசினாரோ அதனாலே இளைய பெருமாள் பெருமாள் மகாராஜான சுக்ரீவருடைய பராக்கிரமங்களுக்கு வந்து அந்த அரக்கல்லாம் விழுந்துட்டான். இரையாயினர் இல்லையா. அதே போல இந்த பாதுகா சகஸ்ரம் பெயர் பெற்றது ஆச்சாரியாளுடைய வாக்கிற்கு எதிராக நிற்கக்கூடியதான பெருமாள் இல்லை தெய்வம் இல்லைன்னு சொல்ற வேத விருத்திகள்லாம் இருக்காளே அவளுடைய மதமும் கீழே நாஸ்திக மதமும் உழுந்து எத்தனையோ மதங்களை பாஷிகா நிசனம் பண்ணிருக்கார். சார்வாகர் சாங்கியர் சைவர் மதம் தாக்கிய நூல்கள் சிறைய தனிமறையின் கருத்தை வாக்கியம் 30 நாள் வக செய்து வியாகரித்தோம் தேக்கி மனத்துள் இதனை திணீருள் நீங்குவினேன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் அமுதரஞ்சு ரகத்திலேயும் சாச்சிருக்கார் இந்த விஷயத்தை. அந்த மாதிரி ஜெயதி ஜெயதி அப்படின்னு சொல்லி எதிகளின் எதிகள் இறைவன் யமுனை துறைவன் ஆடவந்தா ஸ்தோத்திரம் எதிராஜனுடைய ஸ்தோத்திரம் அவ பண்ண கிரந்தங்கள் மிகவும் மேன்மையாயிருக்கு. அதே போல ஸ்ரீ ரங்கனின் பாதைகள் மிகவும் மேன்மையா உள்ளது. இந்த இரண்டையும் மட்டுமே ஒருவர் வந்து ஒரு ஜீவாத்மா வந்து மனசுல ஏற்றுட்டா அதுவே பரம புருஷார்த்தம் இந்த ஜென்மாக்கு அதுவே ஜென்ம சபலமாயிடும். அதனாலே அவர்கள் 3 வேதங்களையும் கை கொள்வார்கள் என்று இந்த இறுதி ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் சொல்லி ஜெயதி எதிராஜசுக்திகி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகாயுகொளி ததுபயதனா ஸ்ருவேதீம் அவந்தயந்தோ ஜெயந்தி புவிசந்தகா அப்படின்னு சொல்லிருக்காரு. இல்ல இத வந்து என்னன்னு கேட்டா இந்த பாதுகா சகஸ்ரத்தினுடைய மகிமை வந்து நம்மளால சொல்லி நிச்சயம் இந்த லைஃப் டைம் போராது. அவ்வளவு பெருமை வாய்ந்தது இந்த பாதுகையினுடைய திவ்ய சுக்தியானது. நான் பேசுறேன் என்னுடைய ஹிருதயத்திலிருந்து அயக்ரீவன் பேசுற வெள்ளை பருவ தேசிகராய் விரகால் அடியோ உள்ள தெரிஞ்சது ஓலையில் இட்டனம் அப்படின்னு ரகசித்திரைய சாரத்தை சாதிச்சார் சுவாமி தேசிகன். சுவாமி நம்மாழ்வாரும் என் உள்ளத்துள் நொன்று இங்கிருந்தவை நூலிவமிழ்ந்து வண்ணஞ்ச திரையணையை மார்பிடந்த வாட்டாற்றான். நிசும்மரூபியான பெருமாள் என் ஹிருதயத்திலிருந்து திருவாய்மொழியை கொடுத்தான். அவனுடைய திருவாக்கின் மூலமா என் வாய் பேசுறது அப்படின்ட்டு சொன்னேர். ஆச்சாரியாளுடைய பிரபாவத்தை பேசி எம்பெருமான் அனுகிரகத்தாலேயும் பாதுகை அனுகிரகத்தாலேயும் இந்த பாதுகையை பத்தி ரொம்ப பிரியமான இன்பமான சித்திரமான அதாவது அர்த்த புஷ்டியோடு இருக்கக்கூடியதான பாதுகை எதையும் சாதிக்கக்கூடியவள் என்ற விஷயங்களை நமக்கு கொடுத்து சுவாமி தேசிகன் பரம கிருப பண்ணி இந்த பாதுகா சகஸ்ரத்தை நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணிருக்க சுவாமி தேசிகன். அவர் கடைசியிலே வேண்டுவதெல்லாம் நான் வந்து கவிதார்க்கிக சிம்மமோ சர்வதந்திர சுதந்திரரோ அப்படிப்பட்ட விருதுகள் எனக்கு அவசியமில்லை. என் ஜென்மா முடியும் போது இவன் ஒரு பாதுகா சேவகன் சொன்னா போரும் அப்படின்ட்டு நிர்வேத பத்ததியிலே சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அப்படி இந்த பரமசேஷை கொடுக்கக்கூடியதான இந்த பாதுகா சகஸ்ரத்தை எல்லோரும் செவிமடுத்து முடிஞ்ச அளவு யதாசக்தி சில சோகங்களையான மனப்பாடம் பண்ணி நாம் தேசிகருடைய கவித்துவத்தையும் பாதுகையின் அனுகிரகத்தையும் பெரும்படியாக பிரார்த்தனை பண்ணி இந்த பலபத்ததியை அந்த பாதுகையினுடைய அனுகிரகத்தாலேயும் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தாலேயும் இதுக்கு வியாக்கியானம் முறையிட்ட நம்மாண்டவன் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ மகாதேவர் திருவடி பலத்தாலேயும் 850 ஸ்லோகங்களுக்கு மேலே நமக்கு விஸ்தாரமான வியாக்கியானம் அனுகிரகம் பண்ண ஸ்ரீமத் தாக்கூர் ஆண்டவன் சீனிவாச மகாதேசிகன் என்ற சுவாமியினுடைய பரிபூர்ண கடாட்சத்தாலும் அடியேன் மந்தமதிக்கு 8 விஷயங்களையும் ஆச்சாரியாளுடைய வாக்குகளையும் கொண்டு சலமிலா அணிலம் போலே சின்ன சின்ன வார்த்தையை வச்சு அடியனுக்கு தெரிஞ்ச அளவு இந்த உபன்யாசத்தை வந்து 1000 உபன்யாசம் பண்ணலாம் ஒரு சின்ன தைரியத்தோ அசட்டு தைரியத்தோட அடியன் இதுல வந்து இறங்கி பாதுகையுடைய வியாக்கியானங்களை சேவிச்சு சின்ன சின்ன வார்த்தையை கொண்டு உங்களுக்கு என் சக்திக்கு தகுந்தபடி அடியன் ஒரு சின்ன உபன்யாசம் இந்த பாதுகையின் பெருமையை பத்தி அடியன் வாக்காளையும் சொன்னது வந்து இந்த பரம பாகவதாளுடைய திருவடி அனுகிரகத்தாலையும் அவளுடைய கடைக்கன் கடாட்சத்தாலையும் தான் இது அடியனுக்கு சாத்தியமாச்சு. இதுகாரம் இத்தனை வாரங்கள் இத்தனை தினங்கள் அடியனுக்கோசம் செலவு பண்ணி இந்த பாதுகையின் பிரிவை அடியன் வாக்காள கேட்டவாடைய திருவடிகளை அடியன் புனகா புனகா சேவிச்சு நமஸ்கரித்து இந்த பாதுகாச கஷ்டம் என்ற உபன்யாசத்தை அடியன் வந்து தேசியுடைய அனுகிரகத்தாலே பூர்த்தி பண்ணுகிறேன். பாதுகைகளும் ஆச்சாரியாருடைய பாதுகைகளும் கங்க திவ்ய பாதுகையும் சுவாமி தேசியருடைய பாதுகையும் இந்த வைஷ்ணவ சமூகத்துக்கு சகல க்ஷேமங்களையும் சகல மங்களங்களையும் அவருடைய மனோரதங்களையும் பூர்த்தி பண்ணி கொடுத்து எப்பயுமே எப்படி தயாதேவி அனுகிரகம் பண்றாளோ அதே போல இந்த பாதுகாதேவி தயாதேவி எல்லோருக்கும் சகல க்ஷேமத்தையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிட்டு அடியர் இந்த உபன்யாசத்தை அந்த பாதியருடைய திருவடியை சமர்ப்பிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. சீரண்டு தோப்புழு திருவேங்கடமுடையான் பாரண்ட சொன்ன வடவழியில் ஓர் ஒன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மடவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தாசனடியேன் தாசன் தாசன் தாசன்.